வாழ்வார்பட்ட ஆளுடா அறிவுரைய கேளுடா ஒரே காதல் ஊரில் இல்லையடா காதல் போயின் சாதலா இன்னொரு காதல் இல்லையா தவணி போனால் செல்வார் உள்ளதடா ராமவனே லவ் பண்ணுடா மவனே லவ் பண்ணுடா மவனே லவ் பண்ணுடா ஒரு டாக்டர் பொண்ணு நோசன்னா நர்ஸ் பொண்ணு காதலி கட்சி தாவல் இங்கே தர்மமடா வயசில் மனசில் பட்டாம் போச்சு பருக்குமே கண்ணை பார்த்து பேச சொல்ல கழுத்துக்கு கீழ் பார்க்குமே இங்க பாயில் கவுந்து படுக்கும் போது உன் கனவில்லை கிளியோ பற்றா வந்தால ஜவுளி கடை பொம்மைய பார்க்கும் போது உன் புத்திக்குள்ள கவுளி கத்தும் அது உள்ளவில்லை இதுக்கியா உசுரா குடுக்கணும் எது நகம் உறிஞ்சி நடக்கணும் காதல் ஒன்னியும் கடவுள் இல்லையடா இந்த அளவு எல்லாம் ஹார்மோன் செய்யும் கலகம் தானடா நரசம்மா ஐயா பார்க்க போனா மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் தோல்வி காதல் தான் அனுபவம் உள்ளது காதலுக்கு பெருமை எல்லாம் ஃபர்ஸ்ட் காணும் தோல்விதான் கவிஞர்கள் சொன்னது ஜாவு கட்டி தோத்து போனவை எல்லாம் கண் மூடிட்டா ஓட்டு போட ஆளே இல்லையடா ஒன்னு ரெண்டு எஸ்கேப் ஆன பின்னு தான் முன்னா சுத்துல முழுமை காணுமடா ஐயோ இது காழுவுற காதல் ஒரு கடல் மாறிடா அத மறந்துட்டு டம்ளருக்குள் நீச்சல் ஏறடா ஒரு டாக்டர் பொண்ணு நோ சொன்னா நர்ஸ் பொண்ணு காதலி கட்சி தாவல் இங்க தர்மமடா ராமவனே